யார் கண்ணும் தீண்டாத தீவொன்றிலே நாம் சென்று வாழ்வோம் காதலே. வாசங்கள் போராடும் காடொன்றிலே நீ வந்தால் போராயும் காதலே. ஒரு முத்தம் தாலேனே தண்டிக்க மறுமுத்தத்தாலேனே மன்னிக்க. குலே பாவா குலே பாவா நீதான் என் ஆசை பூவா. குலே பாவா குலே பாவா நெஞ்செல்லாம் காதல்லாவா. குலே பாவா நெஞ்செல்லாம் காதல்லாவா. குலே பாவா குலே